वेंकटनाथार्य कविता केसरी ताचार्यवर्गो मे सम्यकर्तां सदाश्रुति यस्यवाग्भृतिपर्यन्तायतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல நாம இப்போ இரண்டாவது ஆசுவாசத்துல பெருமாள் ராமன் சீதா பிராட்டிக்கு சொல்லக்கூடிய சந்தேசத்தை பார்த்துருக்கோம். இந்த சந்தேசத்துல சிசிரசூர்ல அதாவது சீதையினுடைய பிரிவுனால தாம் படுற சிரமத்தை பத்தி சொல்லி சொல்ற, என்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில நான் இருந்தேன், என்ன காத்து கூட குளிர் கூட என்னை ஜெயிக்காது, இந்த வாடை காத்து கூட நீ என்ன அருகில இருந்து எனக்கு அத்தால கூட என்னை ஜெயிக்க முடியாது, என்ன அந்த வாடை காத்து நீ என் அருகில இருக்கத்தே அந்த குளிரே சொல்லி கூட தெரியாது, எனக்கு வர ஸ்ரேயத்து எல்லாமே ஒன்னாலதான் அப்புறமேயமி சத்தேஜகம் எத்துதான் ஜனகாத்மஜான்னு மாறிட்டும் சொன்னான். ராமரை பத்தி சொல்லச்சே, ராமரை என்ன தப்பா நினைச்சுக்காத, ராமன் என்ன சாதாரணமா நினைச்சுக்காத, யார் ராமனோட இருக்கான்றது தெரிஞ்சுக்கோ, ராமன் வந்து சீதா பிராட்டியோட கூட இருந்துட்டு இருக்கா, அவருடைய தேஜஸ்ன்றது அளவிட முடியாததாக இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்ற. அப்போ ஒன் நீ என் அருகில் இருக்கிறது யாருமே என்ன ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு இருந்தது, காசு கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாத நிலையில நான் இருந்தேன். இப்போ அதுக்கு எதிர்மறையெல்லாம் ஆயிடுச்சு. சரி என்னாச்சு அப்படின்னா, நான் காத்துட்டா தோத்து போட்டேன், இந்த வாடகை காத்து அடிச்சு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது, நீ அருகில் இல்லாததுனால இப்படி ஒரு சிரமம் இருக்குன்னு சொல்லி சொன்ன. அடுத்தது வசந்தத்தை பத்தி சொல்லி சொன்னேன், வசந்தத்தை சொல்லப்படுற கஷ்டத்தை பத்தி சொன்னோம். அதுக்கு முன்ன வசந்த ரிதுவையே பார்த்து பிரார்த்தனை பண்றேன், அதுதான் நாங்க போன மாதிரி பார்த்தோம். அந்த வசந்த ரிதுவை பார்த்து சொல்லி சொல்ற, சீதா பார்ஷே நபவதி பவான் நித்யவோச்சது வசந்தம். சீதா பார்ஷே சீதைக்கு சமீபத்துல நீ இருக்காதப்பா, தயவு செஞ்சு உன்னை கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்ன. ஏன் அப்படின்னா, நீ அனுப்பிக்கிற வசந்த காலத்துல அனுப்பிக்கிற ஒரு பானங்கள்லாம் தேல் தடவின பானங்கள், தேல் த விஷமது மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு பௌக்கியமா இருந்திருக்கும். இந்த பிரிவாற்றாமையினால எல்லாரையும் வேதனைப்பட வைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகையால நான் பெரிய வில்லாளியாக இருந்தாலும் கூட என்னுடைய வில்ல வளைக்காம அப்படியே வச்சுட்டு ஒன்னிடத்துல நான் வணங்கி நான் பிரார்த்தனை பண்றேன், இங்க என்ன ஹிம்சை பண்ற மாதிரி அங்க சீதா பிராட்டி தனியா இருந்துட்டு இருக்கா, அவளை கிம்சை பண்ணாதேன்னு சொல்லி சொன்ன. இப்ப இன்னைக்கு நாம பாக்குறோம், பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த வசந்த ரிசுவிலேயே எந்தெந்த காரணங்களுக்காக வசந்த ரிசுவை பார்த்து ராமர் தழைஞ்சி போய் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். பரமிருத குலை பரபிருத குலை முக்த கோலாஹலான மல்லிகி ரேணு ஸ்தகித வபுஷாம் மந்தரம் நிர்கதானாம் பிதேனாஹம் பிரமர படலி சிருங்கலா சங்குலானாம் மார்கே திஷ்டன் மலைய மருதாம் வாரிதோ லக்ஷ்மணேன. ராமர் எதுக்குமே பயப்படாது, அப்ரபிரக்ஷி ஒருவராலையும் பயமுறுத்த முடியாதவராக இருந்துட்டு இருக்கிறவர் ராமர். அப்பேற்பட்ட ராமரே பயப்படுறாரோ யார் பார்த்து, இந்த வசந்தத்தை பார்த்து பயப்படுறாரு. இந்த வசந்த காலத்துல பார்த்து ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணாரு, எதுக்காக பிரார்த்தனை பண்ணி தான் நம்ரி பூத்வான்னு தான் வணக்கத்தை உடையவராக கொண்டு அத வசந்தத்தை போய் பிரார்த்தனை பண்ற. சீதா பார்ஸ்வே நபவது பவான். இப்ப இங்க இருந்தா இருந்துட்டு போ. சீதா பார்ஸ்வத்துல உன்னுடைய கால விசேஷத்துக்கு ஏற்றதான கோலாகலங்களை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் பல காரணம், மூணு காரணம் நாலு காரணம் சொல்லி சொல்ற. இதுல முக்கியமா இன்னொரு ஒரு விஷயமும் இருந்திருக்கு இந்த இடத்துல என்னன்னா, எனக்காவது மனசு கஷ்டப்படுத்தி சேத்தரவு சொல்றதுக்கு லக்ஷ்மணனாவும் ஒருத்தர் இருந்துருக்க. உனக்கு அந்த சீதைக்கு அதுவும் யாரும் சொல்றவா இல்லை, பேசுறவு சொல்றவா யாரும் இல்லை. எப்படி திரும்பினாலும் ஒரே ராட்சசி கூட்டம் எல்லாம் மிரட்டின்னு இருக்கு. அத்தை கத்தல உன்னை சாட்டுருவோம், இது கத்த இன்னைக்கு ராத்திரி உன்னை சாட்டுருவேன்னு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த ராட்சச கூட்டங்கள். அது நடுவுல இருந்து அவளுக்கு அந்த சன்னிவேசத்துல இந்த வசந்த ரத்துக்கு உண்டான கோலாகலங்களை அங்க ஏற்படுத்தினாக்க அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை நினைச்சுதான் பாக்குறேன் நானு. ஆகையில தயவு செஞ்சு அந்த வசந்தரத்து தன்னுடைய கோலாகலத்தெல்லாம் சீதா பார்ஸ்வத்துல காண்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற. என்ன காரணம், என்ன கோலாகலம் நடக்கும், ஏன் அப்படி சொல்ற, இதான் இப்ப பார்ப்போம். மல்லிரேணுஸ்தகிதமபுஷாணம் மந்தரம் நிர்கதானாம் விதேனாஹம் ஸ்ருங்கலம் மார்கே திஷ்டம் மலயமருதாம் வாரிதோ லக்ஷ்மணேன. வசந்த காலம் வந்து சொன்னாக்க கோகிலங்கள்லாம் சத்திக்கும், அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷம் வந்து எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா சமயத்திலாம் சத்திக்காது. அதுவும் பின்மாத வேளையில கீசு கீசுங்கும் ஆனந்தாந்தன் கலந்து பேசின பேச்சரமும் கேட்டிலையோ பேட் பண்ணேன் அப்படின்னு அண்டாங்கிய அனுபவிச்சிருக்க. அந்த சமயத்துல ஒரு சத்தம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ரம்யமா இருக்கு. ஒரு 10-15 வருஷம் முன்ன இந்தூருக்கு வரச்சே நம்ம நாட்டுல பெருசா 2-3 மாமரம் இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்ட்ல பெரிய அரச மரம், 2-3 அரச மரம். இந்த அரச மரத்துலயும் இந்த மாமரங்கள்லயும் நிறைய பட்சிகள். இந்த பட்சிகள்லாம் சிம்மால 4:30-5 ஆயிடுச்சுனாக்க அப்படியே சத்தி காசு கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரே சத்தம். அப்படி ஒரு சத்தாயமானமா எங்க பார்த்தாலும் அப்படியே ஒரு சத்தம் இருக்கும். அந்த சத்தம் இப்ப போயிட்டு மொத்தமே போயிட்டு இந்த பட்சிகள் எல்லாமே இல்ல, அந்த சப்தமும் இல்ல, ஏதோ ஒன்னு ரெண்டு இருக்கு, ஏதோ அதுவே இருக்கா பட்சிகள் வரதா போடலன்னு தெரியல. இது எல்லாரும் சொல்றாங்க வரல எங்க கேட்டா, இந்த செல்போனுடைய அர்ஜன் உடல்னால பட்சிகள் எல்லாம் வரலன்னு சொல்றா தெரியல, என்ன காரணம் தெரியல. இப்ப அந்த மாதிரி இல்ல, எல்லா பட்சிகளும் எல்லா சமயத்திலயும்லாம் சப்திக்க, சில சில பட்சிகள் சில சில சமயத்தில் தான் சப்திக்கும். கோட்டானம் வந்து ராத்திரி வேளையில தான் சப்திக்கும். ஆனந்த சொல்றது என்ன சொல்லுவான், இந்த கோட்டானம் சொல்றது அந்த இது ராத்திரி வேளையில சப்திக்கும். இந்த மாதிரி சில பட்சிகள்லாம் பிம்மால வேளில தான் சப்திக்கும். பிராயண பட்சிகள்லாம் பிம்மால வேளில தான் சப்திக்கும். சிலதெல்லாம் மத்தியான வேளில. இந்த வசந்த காலம் அனுகூலமான ஒரு காலம் இருக்கட்டேதான் கோகிலம் சப்திக்கும், குயில் எல்லாம் கூவும். குயிலுடைய கூவுதல் அந்த சப்தமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கேட்டுக்கூடதான் கத்தும், கழுதையினுடைய சத்தம் கேட்டா காரம் மூடி போனோம். அந்த குயிலினுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் கேட்கணும்னு காத்துக்கணும். இந்த வசந்த காலம் வந்த உடனே குயில்கள் தான் என்ன பண்றதுதான் ஒரு மாதம் இல்லை கும்பல் கும்பலாம் தன்னுடைய குலத்துல அந்த குயிலினுடைய ஜாத்தியை சேர்ந்தது எத்தனை உண்டோ அத்தனையுமா சேர்ந்துட்டு தப்பிக்கணும். அதுதான் அங்க சுவாரஸ்யம். வாஸ்வே லோலை பரதிருத கோலை இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாத என் பக்கத்திலேயே வந்து சப்திக்கணும். லோலை ஹீன இந்த சப்திக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து சப்திக்கல, இங்கேயும் எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி உட்காந்து சப்திக்கிட்டு அந்த பக்கம் போய் சப்திக்கிறது இது சப்தி சிண்டையும் போயிட்டு இருக்கு தூவிண்டையும் போயிட்டு இருக்கோம். இந்த லோல சித்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒரு சித்தம் ஒரு அர்த்தம் இல்லைன்னாக்க லோலைகி அப்படின்னா சங்கரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நீங்க லோலைகின்னு என்னை ஹிம்ச பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் என்னை ஹிம்ச பண்றதுல நோக்குடையதாக இருக்குமாக இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க இந்த குயில்லாம் ராமர் உண்டியா இருக்கு. ஆஹ் உண்டியா இருக்கேன் சீதை இல்லாத இருந்துச்சியா இத்தனைலாம் நீ அவங்க சொல்லி இருந்தேன் சீதையோட இருக்கிறது எங்களை எல்லாம் பார்த்து சிரிச்சிருந்தேன் இப்ப நான் ஒன்ன பார்த்து நான் சிரிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ராமர் பக்கத்திலேயே பறந்துட்டு தப்பிக்குமா கோயில் அதே மாதிரி இப்படி திரும்பி வரத்தே சொல்ற மாதிரி தப்பிக்குமா நீ சீதை இருக்கிட்டே இந்த கோயில் சப்தத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு திருப்பி வந்து அன்னைக்கு அதுக்காக நான் இப்ப மறுபடியும் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். துயில் சப்திச்ச ராமர் என்னத்துக்கு தெரிக்கணும் அப்படின்னா அந்த சீத அந்த குயில்கள் ஆண் குயில் ஒன்னும் பெண் குயில் ஒன்னும் ரெண்டு குயில் இருக்கான். இந்த பெண் குயிலுக்கெல்லாம் சாமர்த்தியம் ரொம்ப குறவு, ஆண் குயிலுக்கு சாமர்த்தியம் அதிகம் ஆண் குயில் இருக்கும். ஆனா அந்த குயில்கள் எப்பவுமே அதனுடைய குஞ்சு அந்த முட்டை போட்டுதுன்னாக்க அந்த முட்டையை பொறிச்சு அதாவது முட்டையில இருந்து அடக்காத்து அதுல இருந்து குஞ்சு வர வைக்கிறதுக்கு அந்த குயில் பெண் குயிலுக்கு சாமர்த்தியம் கிடையாது, தாத்தாக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. இந்த ஆண் குயில் என்ன பண்ணும் பெண் குயில் அந்த முட்டை போட்டுருக்குன்னாக்க காக்கா முட்டையும் குயில் முட்டையும் ஒரே மாதிரி இருக்குமா கோயில் முட்டையும் காக்கா முட்டையும் ஒரே மாதிரி வந்த பிற்பாடு இத கொண்டு போய் காக்கா வச்சுட்டு இருக்கிற கூடு கட்டி இருக்குமோ இல்ல நெஸ்ட் இருக்குமோ இல்லையா அதுல கொண்டு போய் இந்த முட்டைய கொண்டு வச்சுடுமா ஆண் போய் இது வச்சுட்டோம்னாக்க அப்போ அந்த பெண் காக்கா இருந்து இது குஞ்சு பொறிச்சிடும், இது அடக்காத்து அந்த குஞ்சு வெளியில வந்துடும். இந்த குயில் வெளியில வந்த பிற்பாடு கூட சின்னதா இருக்கிறதே காக்கா குஞ்சுக்கும் குயில் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாதாம், ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்குமா. இந்த குஞ்செல்லாம் ஓரளவு பெருசான பிற்பாடுதான் சந்திக்கவே வரும். இது காக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பெண் காக்கா ஆண் காக்கா இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது நம்ம முட்டையில இருந்து வந்தது, இது நம்ம குஞ்சுதான், இது நம்ம குழந்தைகள் தான், இதுன்னு நினைச்சிட்டு இந்த குயிலினுடைய குஞ்சுக்கும் ஆகாரம்லாம் கொடுத்து அத ரட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். வசந்த காலம் வந்ததுன்னாங்க அப்ப அது வரைக்கும் இது வாங்கி கொண்டு இருக்கும், அதுக்கும் அந்த முட்டை இடுறதுக்கும் ஒரு சீசன் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த முட்டை குஞ்சா பொறிக்கிறதுக்கும் ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன்ல வரைச்சே வசந்த காலம் வரும். வசந்த காலம் வந்துட்டுனாக்கா அப்ப என்ன பண்ணும் இந்த சின்ன சின்னதா இந்த பட்சிகள்ல இந்த முட்டையில இருந்து வெளியில வந்த குஞ்சுகள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் சப்திக்க ஆரம்பிக்கும், அப்ப பூசை போட ஆரம்பிக்கும், அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பறக்கிறதுக்கு ரெக்கம் முளைச்சு போயிடும். அப்போ அந்த இடத்துல வசந்த காலே சம்பிராந்தே காக்கா பிக பிகா அப்படின்னு சொல்லுகின்றோம். இப்ப இந்த முட்டையில ரெண்டு முட்டையும் இருக்கும், காக்கா முட்டையும் இருக்கும், குயில் முட்டையும் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த குயில் முட்டையில இருந்து வருது குயில் தான் இருக்கு போறது, காக்கா முட்டையில இருந்து வருது காக்கா முட்டை காக்கா தான் இருக்கு போறது. இது காக்கா குஞ்சும் கத்த ஆரம்பிக்கும், குயில் குஞ்சும் கத்த ஆரம்பிக்கும். அந்த குயில் குஞ்சு ரமணீயமா காதுக்கு இனிமையாக கத்தும், காக்கா கத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ வசந்த காலம் வந்தவுடனே இது குயில் கத்த ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கிச்சு அப்பதான் இதுக்கு தெரியும், காக்காக்கு தெரியும். ஆடா டாடா ஏமாந்து போயிட்டோமே, குயில் அன்புள்ள நம்ம முட்டையோட கூட குயிலும் கொண்டு வந்து முட்டையை வச்சுட்ட இது குயில அப்பதான் பிரிச்சிடும், நம்ம குஞ்சு வேற அது வேறன்னு பிரிச்சிடும். அப்படி பிரிச்சுட்டோம்னா அப்பமா அதுக்கு அதுக்குள்ள அதுக்கு குயிலுக்கே ரக்கம் முளைச்சிடும், கொள்ளக்குள்ள அதுவே தன்னுடைய ஆகாரத்தை தேடுகிற நிலைக்கு வந்துடும். வசந்த காலே சம்பிராந்தே காக்க காக்கா பிக பிகின்னு இதுக்கு ஒரு ஆபரண சோகம் இருக்கு. அதாவது என்னன்னா எல்லாரும் வேஷம் போட்டு இருக்கலாம், அந்தந்த காலம் வரச்சேதான் யார் எப்படிப்பட்ட வாழ்ன்றது தெரியும் அப்படின்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி இங்க வரைச்சு ராமர் இருக்கச்சு, இந்த குயில் என்ன பண்றதா, ராமர் சீதையும் இருக்கச்சு, குயில் சப்திச்சதுன்னாக்க ராமர் திரிபேரம். அந்த பெண் குயில் பார்த்து ஆண் குயில் கேட்குமா, நான் சப்திக்கிறேன், என்னுடைய சப்தம் சீதா பிராட்டியினுடைய பேசுற ஒலி மாதிரி இருக்கா அப்படின்னு பெண் குயில் ஆண் குயில பார்த்து கேட்குமா. கேட்டா ஆண் குயில் என்ன சொல்லும், சிரிக்குமா, நீ போய் அவளோட போட்டி போடுறிய, அவள் சப்தம் என்ன, இவள் சப்தம் உன்னுடைய சப்தம் என்ன, அது எவ்வளவு ரமணீயமா இருக்கு, வீணா காரம் மாதிரி இருக்கு, ஒன்னு ஒண்ணு இல்லையேன்னு அது சொல்லுமா. அப்படி சொல்லச்சே ராமர் இது ரெண்டையும் கேட்டுன்ற பேரா ராமர் திரிபேரா. இப்ப அந்த பெண் குயில் ராமர் பக்கத்துல வந்து கத்திட்டே போறான், அன்னைக்கு நீ திருப்பிய இப்ப பாரு, நீ ஒண்டியா இருக்கியோ இல்லையோ, இப்ப நீ யார் சொல்லி சொல்லுவ, என்ன எப்படி நீ பரிகாசம் பண்ணுவேன்னு கேக்குற மாதிரி இருந்துருக்கான். இது பொதுவரிட்டு இல்ல, கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா இருந்துட்டு எப்படி வந்துட்டோம் அப்படி வந்துட்டோம் அங்க இருந்தோம் இங்க இருந்தோம். இந்த ராமன வதிக்கிறது, வத பண்றது, அதாவது ராமனை சிந்த பண்றதாக மனசு நோகடிக்க பண்ற மாதிரி இருக்கு. வரன்று தகுலை பரபிரத கொலைகி முக்த கோலாகலான, கழுத்திலேந்து வந்த கோலாகலம் பாரு, அந்த கோலாகலத்தை பெற்றதாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சப்தத்தோட இருக்கிறது ஏதேன்னு அந்த மலைய மாறுத்தத்தை பத்தி கடைசியில சொல்லி சொல்ல போறேன். அந்த சென்ட்ரல் காற்றினுடைய இந்த செங்கல் சென்ட்ரல் காற்றினுடைய விசேஷத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, என்ன மல்லி ரேணு சகித பபுஷாம் மந்தரம் நிர்கதானம். இது ஒரு பக்கம் வசந்த காலத்துல என்ன இந்த பண்ற, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க மல்லி ரேணு சகித பபுஷா, இந்த சித்திரவைகாசி வசந்த காலத்துல தான் மல்லி சொற்பெல்லாம் நடக்கு. அந்த மல்லி குடும்பத்தினுடைய அதெல்லாம் அந்த மகரந்தம் இருக்கு, அது மொத்தம் மொத்தம் உடம்பே தெரியாத மொத்தம் மறைஞ்சிருக்கு. மந்தரம் நிர்கதானம் சொல்லி சொல்ற அந்த குகைகள் குளம் தோப்பு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் அங்கெல்லாம் குளத்துல பார்த்தோம்னா தாமரை புஷ்பம் நல்லா விகசிச்சிருக்கோம், அங்கேருந்து வண்டுகள் வண்டுகள்லாம் கிளம்புறான். இங்க மல்லி புஷ்பத்துல இருக்கிற அந்த உடம்புல அந்த மகரந்தான் உடம்புல வாசம் எடுத்துருக்கான். அப்புறம் பல குகைகள்ல இருந்து இந்த வண்டு எல்லாம் கிளம்புறதான். மந்தரம் நிர்கதானான்னு சொல்லி சொல்ற முள்ள முள்ள முள்ள முள்ள கிளம்புறதான். ஆகையால இது கும்பல் கும்பலா கிளம்புறது, கும்பல் கும்பலோட கிளம்புறதோட மாற்றம் இல்ல, முள்ள முள்ள அப்படியே வந்து எங்க பார்த்தாலும் அது ஒரு கோடு போட்ட மாதிரி தன்னங்கரையில் ஆகாசத்துல அந்த கோடு போட்ட மாதிரி அது வரிசையா வரணும். ஆகாசத்துல பார்த்தோம்னா சில குயில்கள்ல சாயங்காலங்கள்ல பட்சிகள்லாம் அதாவது இடத்துக்கு திரும்பி போகும். அதாவது இடத்துக்கு திரும்பி போச்சு ஆகாசத்துல பார்த்தோம்னாக்க இந்த பட்சிகள் வரிசையா ஒரு லைன் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி ஒரு வளையம் மாதிரி போட்டு அப்படியே போவாங்க. அது இந்த நேச்சரை அனுபவிக்கிறதுக்கு ஈஸ்வரன் இந்த காலத்து பசங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பே இல்லாத பண்ணிட்டான். நம்ம வேணா இதுல இருக்கிற விஷயத்த வேணா சொல்லி இருந்துக்கலாமே தவிர, நான் பாத்திருக்கேன், நீங்க எல்லாம் உங்களில் சில பேர் பார்த்திருப்போம் அந்த காலத்துல, அதை நினைச்சிருந்து பாக்கலாம். இப்ப எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஆகாச அளவு உயர்ந்திருக்கிற கட்டடத்துல இருந்திருக்கேன் நம்ம, அதுக்கு மேல பட்சி எல்லாம் போகிறது இல்லை. இந்த பட்சிகள்லாம் அப்படி கும்பல் கும்பலா விரட்டம்ன்றதே எங்கேயுமே இல்லாத போயிடுச்சு. எங்கே இந்த பட்சி போகிறது, அந்த பட்சிகளுக்கு போறதுக்கு வர விடாத போறதுக்கு எத்தனை கிடைக்குமோ அத்தனையும் இந்த காலத்துல எத்தனை இருக்கு. சரி, என்ன பண்றது, இப்ப இருக்கிற விஷயத்துல அனுபவிச்சவாட அது நினைச்சு பார்த்துக்கிட்டோமே. அதனால சொல்றேன், மல்லி ரேடும் சகித பப்புஷாம் சகிதம் பப்பு இந்த சொல்லப்பட்ட உதவித்த மந்தரம் நெர்கதானா வள்ளமுள்ள வெளியில கிளம்புறது, இது வெளியில வருது, இது பரிசர சக்தி. அதாவது இந்த பல எத்தனையோ குப்பங்கள் கட்டாக்கங்கள் அதுல இருந்தெல்லாம் கிளம்பி வந்ததுனாக்க இந்த தமர் வண்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே கும்பல் கும்பலா இருக்கு, லைன் அதெல்லாம் வருது. இந்த லைனோட சேர்ந்து இருக்குன்னு மார்கே தன்னு வழியில பீதேனாகும் பிரமரப்படலி சிருங்கலா சங்குலானம் தமரப்படலி சிருங்கலா சங்குலானம் பிரமர பட்டலி சிருங்கலா சங்குலானம் வண்டுகளினுடைய பரிச அந்த வத்து பார்த்து அது எங்க பார்த்தாலும் ஒரு இந்த சங்கிலி கோத்தா மாதிரி இருந்திருக்காங்க. அது எல்லாம் இப்படி இருக்கிறது இவைகளோட சேர்ந்ததா இருக்கிறது எதுன்னு மலைய மாறிப்பா சென்ட்ரல் கார்ட் சென்ட்ரல் காற்று வசந்த காலத்துல தான் வீசும். இப்ப இந்த சென்ட்ரல் காற்றை தான் இவ்வளவு தூரம் சென்ட்ரல் காற்று எப்படி இருக்கு என்ன, இந்த சென்ட்ரல் காற்று முதல்ல அந்த வசந்த காலத்துல இந்த குயில்கள்லாம் சப்திக்கிறது, குயில்கள் சப்திக்கிற சப்தத்தோட சேர்ந்துருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த வசந்த காலமா பொருளுக்குனால மல்லி பூப்பெல்லாம் அப்படியே கும்பல வாசனை அடிச்சிருக்கு. இந்த வாசனையோட இருந்துச்சு அந்த மல்லிப்பூ வாசனை மீதி புஷ்பங்களுடைய வாசனைகள் இந்த எல்லா வாசனையோடையும் சேர்ந்து பிரமரங்கள் வண்டுகள்லாம் ஒவ்வொரு புஷ்பத்திலையும் இருந்திருந்து அந்த தொழாவி தொழாவி இருந்திருந்து உடம்பு மட்டும் மல்லிப்பூனுடைய ரேணும் அதனுடைய இந்த மகரந்த பூச்சோட ஒன்னு ஒன்றும் போயிருந்தது. அந்த மகரந்த பூச்சோட போய் நின்றுக்கிற அந்த மல்லி புஷ்பம் அதோட போச்சு பார்த்தோம்னாக்க அது எப்படி போறது அப்படின்னா அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த வாசனையோட இருந்துருக்கு இந்த பிரமர அந்த பிரமர பட்டலி அந்த பிரமரத்தினுடைய கும்பல் தந்தனையா போல ஒன்னு ஒன்னா வருஷ வரிசையா போல அது ஒரு வருஷ வரிசையா வருஷ வரிசையா அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது பார்த்தோம்னா அந்த லைனே அந்த வரிசையை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அது ஒரு சங்கிலி கோட்டா மாதிரி போயிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு மார்கே இப்படி ஒரு மலை மாதிரி அடிக்கட்டு மார்கே தன்னை இந்த கோகிலத்தனுடைய குயில்களுடைய சப்தத்தினாலையும் மல்லி புஷ்பத்தினுடைய வாசனையினாலையும் மன்மதனுக்கு ஒரு மன்மதனுக்கு இட்டு வந்து பானம் கரும்பு பானம் அதுல வில்ல அதுக்கு நானாக இருக்கிறது என்னன்னாக்க வண்டுகளுடைய ஒரு வரிசை தான் நான். இப்ப மன்மதனுடைய வரிசை நானாக இருந்திருக்கிற ஒரு பிரமர பட்டலி இதை பார்க்கறதுனாலையும் இந்த மலை மாறுதத்தினுடைய ஸ்பரிசம் இந்த ஸ்பரிசத்தினாலையும் ராமர் பரவசமாக அழைத்தார். இப்ப எத்தனை எத்தனை இந்திரியங்கள்னு பாருங்க, ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு குயிலினுடைய கூவர சப்தம் ஸ்ரோத்ரேந்திரியத்தை பாதிக்கிறது. ஞானேந்திரியத்தை பாதிக்கிறது மல்லிக்கும் வாசனை. ஸ்பரசனம்ன்றது வரைக்கே என்னது அப்படின்னாக்க அது அந்த மலை மார்க்கத்தினுடைய காத்து. அதுக்கப்புறமா இருக்கிறது இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணுதான், அதாவது இந்த பண்டுகளுடைய வரிசைய பார்க்கச்சேயே சட்டத்திரியத்துக்கும் இதுவாயிருக்கு பாதகத்தை உண்டு பண்றது. குயிலினுடைய சப்தமும் என்ன பண்றது வாகேந்திரியத்துக்கும் ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துறது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லா விதத்தினாலையும் இவர் தோத்து போயிட்டதா இவருக்கு ஒரு எண்ணம் வரலாம். இப்ப தோத்து போயிட்டதுனால அப்படியே சகிதமா அப்படியே நின்று தேரும். அந்த இந்திரியங்கள்லாம் பரவசமாக ஆயிட்டதுனால அப்படியே நின்று தேரா ராம். அததான் வால்மீகி சொல்ற பத்மகேதர சம்சிருஷ்டாந்த மனோகர. இந்த காந்த பார்த்த உடனே சீதைக்கு அருகில இருக்கிட்டு சீதை மூச்சு விடுறாட அந்த சீதையினுடைய மூச்சு காக்கு மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படின்னு பத்ம கேசர சம்சிருஷ்டான் இது பத்மகேசரம் தாமரனுடைய மகரந்தங்களோட சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காத்து. இது பப்பாசரத்து சேரத்துல லக்ஷ்மணனும் ராமரும் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கச்சு ராமர் சொல்லி சொல்ற வார்த்தை இது நிஸ்வாசைவ சீதாயாக வாசி வாயு மனோ மனோகரமாக இருந்தால் ஒரு மூச்சு காத்து மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி மகதாவாட்சி சிந்தாசோக பலாகிருதம் சந்தாபயத்தி சௌமித்ரே கூர சைத்ரோ வனநிலம். இந்த சைத்ர மாசத்தினுடைய காட்டுல வீசக்கூடிய காத்து இருக்க செங்கல் காத்து இருக்க ரொம்ப ரொம்ப குரூரமானது. அது நான் சீதையிலிருந்து தனியா பிரிஞ்சு இருக்கேன்றது தெரிஞ்சுட்டு என்னிடத்துல எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே இப்படிப்பட்ட வாசனையோடையும் புயல்களுடைய சப்தங்களோடையும் எல்லாத்தோடையும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துறது ஜீவேங்கல சௌமித்ரே மயாசக சுமத்தியமா சேவதே இது வைதேகி பப்பாயாக பவனம் சுத்தம். இப்ப லக்ஷ்மணன் என்னோட கூட சீதையும் ஜீவித்து இருக்கணும் செவேதே எது வெளியிலேயே பம்பாயாக பவனம் சுகம். இந்த காத்தே சுகமாக இருக்கும். எப்போ அந்த சீதா பிராட்டி ஜீவிச்சு இருந்து என்னோட கூட இருக்கிறவளாக கணக்கு இருந்தாங்கனாக்கா அப்ப இந்த காத்துக்கே சுகத்துவம் ஏற்படும். இப்ப என்னுடைய சன்னிலேசத்துல இது என்னன்னா இது எனக்கு அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கு. ஒரு வஸ்துக்கு சுபாவம்னு ஒண்ணு, அந்த சுபாவம்ன்றது மாறுபடவே படாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. நெருப்பு இருக்கு, நெருப்பினுடைய சுபாவம் அது உஷ்ணம் சுடுறதுதான் அதுக்கு சுபாவம். நான் தொட்டாலும் தொடும் சுடும், ஒரு குழந்தை போய் தொட்டாலும் சுடும், யார் தொட்டாலும் அது சுடதான் சுடும். அதனுடைய சுவாவம்ன்றது ஒண்ணுதான், அந்த சுவாவம் எப்பவுமே மாறாது. ஆனா அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து மந்த மாறுதத்தினுடைய மலை மாறுதத்தினுடைய சுவாவம் ஒன்னாதான் இருந்துருக்கு. சீதை கூட இருந்தா என்ன, சீதை கூட இல்லாட்டா என்ன, ராமரோட இல்லாட்டா என்ன, எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரிதான் அந்த மலை மாறுதம் நல்ல சுகமாகவும் சுகஸ்பரசத்தோடையும் நல்ல வாசனையோடையும் ஜில்லுன்னும் சப்தம் சுக சப்தங்களோட கூடையும் அது பண்றது. ஆனா சீதை இருந்தா இது சுகமா இருந்திருக்கும், சீதை இல்லாத போயிட்டுனா அது விபரீதமா துக்கத்தை உண்டு பண்றதாக இருக்கு அப்படின்னாங்க. ஒரு வசுவே ஒருத்தனுக்கு அனுகூலமாகவும் இன்னொரு தனக்கு அனுகூலமாகவும் இருக்கும், ஒரு சமயத்துல அனுகூலமா இருக்கும் ஒரு சமயத்துல பிரதிகூலமாகவும் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கிட்ட சொல்ற. இது எதனால சொல்றது அப்படின்னா நம்மளுடைய கர்மம் பரம போக்கியமா இருந்திருக்கும், மதுர பதார்த்தங்கள்லாம் டயபிட்டிஸ் வராத வரைக்கும் அது வந்துட்டோம்னாக்க அதை பார்க்கலையே ஒரு வெறுப்பு ஏற்படும். ஒரே வஸ்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல பௌக்கியத்தும் இன்னொரு சமயத்துல அதுக்கு பிரதிகூலமா இருக்கிறதுன்றது இது நம்மளுடைய கர்மம். இப்ப பெருமாளுக்கு ராமனுக்கு சீதையோட இருந்தா இது சுகமா இருந்திருக்கும், சீதை இல்லாத இருந்துன்னா இதுவே எனக்கு அப்படியே தகிக்கிறதுன்னு ராமன் சொல்றேன். ராமருக்குதான் கர்ம சம்பந்தம் கிடையாது. இப்படி போய் ராமர் சொல்லுவாரு அதுக்கு என்ன சுபாவமோ அந்த சுவாவத்தை தானே அவர் அனுபவிப்பவர் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். பெருமாள் ராமனும் அபிநயம் பண்ண ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் வருமோ அது மொத்தத்தையும் மனுஷத்துல அபிநயம் தானே இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஆகையால அவளுக்கு பார்த்தமான இந்த சீதா பிராட்டி இல்லாததுனால இந்த தங்கல் காத்தை அப்படியே சொல்றது உடம்பெல்லாம் வாங்கி தகிக்கிறது அவருக்கு எத்தனை எத்தனையோ கஷ்டத்தை உண்டுபடுறது. சரி, இவ்வளவு கஷ்டத்தின் நடுவுல லக்ஷ்மணன் பார்த்து ராமர் சொல்றேன் நான் சாண்டே விட்டுருவோம்பா என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப லக்ஷ்மணர் பக்கத்துல இருந்துட்டு சொல்ற இது என்னத்துக்குன்னா இப்படி எல்லாம் சொல்றேன், சீக்கிரத்திலேயே சீதையை நாம பார்க்க போறோம், சீதையை பார்த்துட்டோம்னாக்க பழையப்படி இன்னொரு வசந்தரத்து வரைச்சே உண்மோட தான் இருக்க போற, இன்னும் கேட்டா அந்த வசந்தரத்து முடியறதுக்குள்ள கூட நாம சீதையை கண்டுபிடிச்சிடலாம், நாம சீதையோட மேல சேர்ந்துட்டு போறேன், இது சுகமா தான் இருந்து போறதுன்னு சொல்றதுக்கு என் பக்கத்துல ஒரு லக்ஷ்மணன் சொல்றது என்ன சொல்ல. சீதா பிராட்டிக்கு அவரும் இல்லையோ இல்லையோ யாரும் சொல்றோம் இல்லையோ இல்லையோ ஆகையால தான் நான் வந்து வசந்தரத்துவை பார்த்து பிரார்த்தனை பண்றேன், இங்க என்ன இந்த பண்ற மாதிரி இந்த வசந்தரத்துக்கு உண்டான கோலாகலங்களை சீதை இருக்கிற இடத்துல காண்பிக்காத, அவளுக்கு அவன் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் இருந்தாக்க ராமனுக்கு வேதனை போயிடுமா, நான் சீதை இருந்தாதான் சுபமா இருக்கும் அப்படின்னா லக்ஷ்மணனுடைய சப்தத்துக்கு அர்த்தமே பார்க்கும். அது சொல்ல அர்த்தம் என்னன்னா லக்ஷ்மிஹி அத்தியாஸ்தி லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மண சப்தத்துக்கு வெப்பத்து, லக்ஷ்மி இவர்களிடத்துல இருக்கான்றதுனால இவளுக்கு லக்ஷ்மண சப்தமா, ஏகதா கிரதவ சர்வே சமக்ர வர தட்சிணா பிராணாபய பிரதானத்தை கலாம் நார்ஹந்தி சோழசி. யாக யஜ்யங்கள்லாம் பண்ணவானாக்க நமக்கு ரக்ஷணம் ஏற்படும், இந்த யாக யஜ்யத்தினால வரக்கூடிய ரக்ஷணம்லாம் ஆபத்காலத்துல ஒருத்தன் ரக்ஷணம் பண்றானே அந்த ரக்ஷணத்துக்கு கோட்டில ஒன்னா ஆகாதான், அது அவ்வளவு விசேஷமா சொல்ற. இப்ப லக்ஷ்மணன் பண்ற ரக்ஷணம் இருக்க ஆபத்காலத்துல வர, லக்ஷ்மணன் பக்கத்துல இல்லாத போயிட்டேன்னா சீதையினுடைய பிரிவுனால ராமருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆகையால அப்ப எப்ப பண்ணலாம் அந்த சீதையினுடைய பெருமாற்றாமையினால ராமர் அழகையரோ அப்பெல்லாம் லக்ஷ்மணர் சொல்றேனா சம்ஸ்தம்ப ராம பத்திரம் ராம பத்திரந்தே மாசுக்க புருஷோத்தமா நீர் போய் இப்படிலாம் அழலாமா சம்ஸ்தம்பம் அந்த அழகெல்லாம் கொஞ்சம் அடக்கி கட்டத்தை கொஞ்சம் அடக்கி எல்லாருக்கும் வர மாதிரி கட்டம் நமக்கு தான் வந்திருக்கு அகையால நீர் இப்படி எல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு அப்பப்ப சொல்லி சொல்றாராம். அப்படி லக்ஷ்மணர் ஒருத்தர் எனக்கு பக்கத்துல இருக்கே அதனால நான் ஓரளவு என்ன பேசுறவு பண்ணிக்கிறேன், சீதைக்கு யாரும் இல்லையே உன்னுடைய பராக்கிரமத்துல கோலாகலத்தெல்லாம் அங்க காண்பிக்காதீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம் புத்தர். விக்ஷிபன் விவிதா சாகாம் நகானாம் குடுமோத்கடாகாம் மாருத ஸ்தலித ஸ்தானைஹி சத்வதைரனுகீயதே மஸ்தகோகில சன்னாதைஹி அஸ்தயன்னிவ பாதபானே தைலகந்தர நிஷ்கிராந்தஹ மொத்தம் வால்மீகியினுடைய வாக்கியம். வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தை சம்பந்தம் பேசுறதும் விக்ஷேபன் விவிதா இங்க பார்த்து போனா பல பல கிளைகளோட கூட தப்புதான் துளுத்து பெருசா வந்திருக்கு. அங்க நல்ல புஷ்பங்கள் எல்லாம் மன்னம் புஷ்பிச்சிருக்கு. மாருதஷ்ட சலிதஸ்தானி இப்படி அந்த காத்துனால அசையது, அசையத்துனால அந்த புஷ்பத்துல இருக்கிற வண்டுகள் தான் அது நிறைய மதுவை கொடுத்துட்டு தானம் பண்றது சப்திக்கிறது. மத்த கோகில தன்னாதைகி அதே மாதிரி கோகிலம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய சப்திக்கிறது அங்க எப்படி இப்படியே சப்திச்சுன்னு போயிட்டு இருக்கு. அதனால என்ன நத்தையன்மையில பாதப்பான இது ஒரு மரங்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சிருந்து இதுலயே ஒரு நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி மரம் இப்படி எப்படியும் அசையறது நர்த்தனம் ஆடுறது இதுக்கு நட்டுவாத்தி வாத்தி மாச்சிக்கிறதுக்கு அந்த கோகிலம் வந்து சப்திக்கிறது. ஆகையில இதுக்கு நர்த்தனம் ஆடுறது இந்த காத்துல இது ஆடுறது இது பார்த்தா ஒரு நர்த்தனம் ஆடுற மாதிரி இருந்துருக்கான். தைலகந்தர நிஷ்கிராந்தகா பிரகீத இவ சான் இல்லதான் இது பெரிய கீதம் மாதிரி அங்கிருந்து பறந்து பரத்துன்னு வருது அந்த சென்ட்ரல் காசு அடிக்கிறதுன்னு அங்க சொன்ன விஷயம். நீங்க சொல்ற அந்த கோகில சப்தம் புஷ்ப கந்தம் தமரன்கள் வண்டுக்களுடைய கூட்டம் இவைகளோடு சேர்ந்து இருக்கிற மலையின் மாறுதத்தை வால்மீகி எடுத்துட்டு நேரம் அப்படியே இங்க சுவாமி தேசிக்கன்னு சாதிக்கிறார். சந்தாபைக்கு சௌமித்ரே குரூரஸ்தைத்ரோ பண்ண அப்பா சௌமித்ரே இது இந்த வசந்த காலத்து அணில காத்திருக்க இது ரொம்ப ரொம்ப குரூரமானதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப ராமன் சொல்ற லக்ஷ்மண சொல்ற தம் சந்த ராமபத்ரந்தே மகஜ புரதோசமன்னு எனக்கு லக்ஷ்மணராக இருக்கேன் யாரும் இல்லையப்பா சீதைக்கு அந்த பேப்பரை சொல்றதுக்கு யாரும் இல்ல இந்த கோலாகலத்தை நீ பண்ணாத இருந்துடுன்னு ராமர் இந்த மலையமான் வசந்த ரசுவை பார்த்து இதுக்காக கேட்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல அர்த்தப்பட்டிருக்கேன். இந்த சீதா பிராட்டி ராமர் சிவா ரெண்டு பேரும் பிரியாண்டுதான் என்ன இதுலயே சொல்லச்சே சொல்ற சிரஞ்சீவத்தின்னு மாதாதோஷம் நஜீவிச்சு ஒரு மாதத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு சீதா சொல்றாளாம் சொல்லச்சே. அப்போ இந்த சமாச்சாரத்தை சொன்னச்சே ஒரு மாதம் இருக்கேன்னு சொல்றாளா என்னால அவளை விட்டு ஒரு நாள் கூட இருக்க கிடையாதுன்னு ராமர் சொல்றேன். இதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா அவளை நினைக்காத ஒரு நிமிஷம் கூட கிடையாது என் மனசுலயேதான் அவள் எப்பவும் இருந்துட்டு இருக்கா. அந்த பெருமாளும் திராட்டியும் தெரியாதவாளாக இருந்துருக்கா அந்த தெரியாத இருந்துருக்கிற அந்த சேத்தையில இருக்கிறவருடைய திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். பரபுத கோலை முக்த கோலாகலாம் மல்லிகி ரேணு ஸ்தகிதவபுடாம் மந்தரம் நிர்கதாம் கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.